மனோபலகங்களில் நின்று கல்பனையோடு ஜீவிதமாம் சீனாய் மாமலையில் எரிதீ செடியாய் வளரே நமே யெகோவே. என் மனோபலகங்களில் நின்று கல்பனையோடு ஜீவிதமாம் சீனாய் மாமலையில் எரித்தீ செடியாய் வளரேணமே யெகோவே. மோசேயால் யெகூதரில் மோசனம் சொரிஞ்சவனே, மோசேயால் யெகூதரில் மோசனம் சொரிஞ்சவனே, மனசிலே மறுவிலும் சமாகமன கூடாரவுமாய் நிற்புவின் ஒன்றினார் பாபமகற்றணமே. என் மனோபலகங்களில் நின்று கல்பனையோடு ஜீவிதமா சீனாய் மாமலையில் எரிதீ செடியாய் வளரேணமே யெகோவே. ஈரவும் ஜீவனும் பொதிஞ்சிடுவார், எந்தை சரீரவும் ஜீவனும் பொதிஞ்சிடுவார், முகளில் நீ முகிலு போ பரந்தொழுகணே மறுபூவில் பாறையில் வெள்ளமா எந்தாகம் தீர்த்தணமே. மனோபலகங்களில் நின்று கல்பனையோடு ஜீவிதமாம் சீனாய் மாமலையில் எரிதீ செடியாய் வளரேணமே யெகோவே.